வெள்ளிச்சில்லும் விதறி துள்ளி துள்ளி ஒழுகும் பொறிமுறச்சி தரும் காட்டருமி பறையாமூனி எங்காணு சங்கமம் எங்காணு சங்கமம் வெள்ளிச்சில்லும் விதறி துள்ளி துள்ளி ஒழுகும் பொறி நுரச்சி தரும் காட்டருவி பறையாமூனி எங்காணு சங்கமம் எங்காணு சங்கமம் சிறியில் முழுவண்ண பீலிகள் கிளும்புன்ன சிறியில் முழுவண்ண பீலிகள் சிறகுள்ள மிழிகள் நனையுண்ண பூவுகள் மனசின் வெள்ளிச்சில்லும் விதறி துள்ளி துள்ளி ஒழுகும் பொறி நுரச்சி தரும் காட்டருமி பறையாமூனி எங்காணு சங்கமம் எங்காணு சங்கமம் வெள்ளிச்சில்லும் விதறி துள்ளி துள்ளி ஒழுகும் பொறி முரச்சி தரும் காட்டருமி பறையாமூனி எங்காணு சங்கமம் எங்காணு